செல்வமற்ற செல்வம் குறைவற்ற வாழ்வால் வறுமையை போக்கிடலாம். வியாழக்கிழமைகள் பூச நட்சத்திர தினம் பூஜைகள் தொடங்கிடலாம். பக்தர் கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடலாம். புஷ்பங்கள் யாவையும் கருத்துடன் சேர்த்திடலாம். அட்சதை தேங்காய் வெற்றிலை பார்த்து நவதானியம் வைத்திடலாம். தூபங்கள் தீபங்கள் நைவேத்தியங்களை காட்டியே மகிழ்ந்திடலாம். பக்தர் கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடலாம். வடதிசை நோக்கி படமுடன் எந்திரம் பிரதிஷ்டையும் செய்திடலாம். நெய் விளக்கேற்றி மா கோலத்தோடு பூஜைகள் துவங்கிடலாம். பக்தர் கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடலாம். மேடையில் லக்ஷ்மி குபேர எந்திரம் சார்த்திடலாம். கலசத்துள் நீரை நிரப்பிய மாவிலை தேங்காய் வைத்திடலாம். பக்தர் கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடலாம். புஷ்பங்கள் சாற்றிடுவோம். கிழக்கு முகமாக எந்திரம் வைத்து பூஜைகள் துவங்கிடுவோம். பக்தர் கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடுவோம். பதி தியானம் செய்ததன் பின்னே கைகளை கூப்பிடலாம். குபேர லக்ஷ்மியை தொழுது வணங்கி புஷ்பங்கள் தூவிடலாம். பக்தர் கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடலாம். பூஜையில் உபச்சாரங்கள் சொல்லியே துவக்கிடலாம். தூபம் தீபம் இரண்டும் காட்டி நைவேத்தியமும் செய்யலாம். பக்தர் கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடலாம். ஆசுகள் போட்டிடுவோம். மலர்களை தூவி தீபங்கள் காட்டி கண்களில் முற்றிடுவோம். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து மனதுக்குள் தியானம் செய்வோம். பக்தர் கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடுவோம். செல்வம் குறைவற்ற வாழ்வார் வறுமையை போக்கிடலாம். வியாழக்கிழமைகள் பூச நட்சத்திர தினம் பூஜைகள் தொடங்கிடலாம். பக்தர் கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடலாம். மங்களம் தந்திடும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடலாம். சௌபாகியம் வழங்கிடும் லக்ஷ்மி குபேரன் அனுக்கிரகம் வேண்டி போற்றிடலாம். இருக்க மணமகள் இடப்புற மனங்களிக்க வழங்கிடும் லக்ஷ்மி லக்ஷ்மி சுபலக்ஷ்மி சௌபாகியம் தந்திடும் லக்ஷ்மி விழிமலரால் பஞ்சங்கள் தடுப்பாள் ஒரு துன்பம் வராதவள் காப்பாள் லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி ஐஸ்வர்யம் வழங்கிடும் லக்ஷ்மி, லக்ஷ்மி சுபலக்ஷ்மி, சௌபாகியம் தந்திடும் லக்ஷ்மி. மகளாம் அவள் புகழ் சொல்வோம், திரு அருளால் உலகங்கள் வெல்வோம். பார் கடல் பிறந்தவள், பதுமத்தில் அமர்ந்தவள், பங்கைய செல்வியை பணிவோம். நாற்கரம் திருமுகம் கண்டாலே ஞானமும் செல்வமும் பெறுவோம். அவள் பாதங்கள் அனுதினம் தொழுவோம், திரு மாமகள் நோக்கினில் விழுவோம். லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி, ஐஸ்வர்யம் வழங்கிடும் லக்ஷ்மி, லக்ஷ்மி சுபலக்ஷ்மி, சௌபாகியம் தந்திடும் லக்ஷ்மி. லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி, ஐஸ்வர்யம் வழங்கிடும் லக்ஷ்மி, லக்ஷ்மி சுபலக்ஷ்மி, சௌபாகியம் தந்திடும் லக்ஷ்மி, சௌபாகியம் தந்திடும் லக்ஷ்மி, சௌபாகியம் தந்திடும் லக்ஷ்மி, சௌபாகியம் தந்திடும் லக்ஷ்மி. லக்ஷ்மி

வடக்கு நோக்கியே முகம் வைத்த தேவனே, வந்தவர் கருள் தரும் வள்ளல் செல்வனே, இடக்கால் மடக்கி நீ அமர்ந்து இருக்கவே, இடது பக்கத்தில் சித்திரலே கசிரிக்கவே, ஸ்ரீ குபேரனே அருள் செய்யும் நாதனே, நிதி இரண்டினால் அரசாளும் தேவனே, ஸ்ரீ குபேரனே அருள் செய்யும் நாதனே, நிதி இரண்டினால் அரசாளும் தேவனே. வியாழன் பௌர்ணமி ஸ்ரீ குபேரன் காலமா, லக்ஷ்மி பூஜைக்கே அது உகந்த நேரமா, வாழை இலையின் மேல் அரசி பரப்பியே, விளக்கேற்றவும் வந்து நீ குபேரனே, ஸ்ரீ குபேரனே அருள் செய்யும் நாதனே, நிதி இரண்டினால் அரசாளும் தேவனே. வந்து தங்கும் தேவியை நாம் அணக்கவே புகழ் பாடி அழைக்கின்றோம், கோமகன் முனை நூற்றெட்டு காசினால் போற்றி பணிகின்றோம், மலர் தூவி தொழுகின்றோம், ஸ்ரீ குபேரனே அருள் செய்யும் நாதனே, நிதி இரண்டினால் அரசாளும் தேவனே. மேடையை படு சுத்தமாக்கினோம், புது அரிசி மா